ಶ್ರೀ ಗುರುಭ್ಯೋ ನಮಃ. ಶುಕ್ಲಾಂಬರಧರಂ ವಿಷ್ಣುಂ ಶಶಿವರ್ಣಂ ಚತುರ್ಭುಜಂ ಪ್ರಸನ್ನವದನಂ ಧ್ಯಾಯೇತ್ ಸರ್ವ ವಿಘ್ನೋಪಶಾಂತಯೇ ವಾಗೀಶಾಧ್ಯಾ ಸುಮನಸಃ ಸರ್ವಾರ್ಥಾನಾಮುಪಕ್ರಮೇ ಯಂ ನತ್ವಾ ಕೃತಕೃತ್ಯಾಸಿ ಹೂತಂ ನಮಾಮಿ ಗಜಾನನಂ. ಗುರುರ್ಬ್ರಹ್ಮಾ ಗುರುರ್ವಿಷ್ಣುಃ ಗುರುರ್ದೇವೋ ಮಹೇಶ್ವರಃ ಗುರುಸಾಕ್ಷಾತ್ ಪರಂ ಬ್ರಹ್ಮ ತಸ್ಮೈ ಶ್ರೀ ಗುರವೇ ನಮಃ. ಅಖಂಡಮಂಡಲಾಕಾರಂ ವ್ಯಾಪ್ತಂ ಯೇನ ಚರಾಚರಂ ತತ್ಪದಂ ದರ್ಶಿತಂ ಯೇನ ತಸ್ಮೈ ಶ್ರೀ ಗುರವೇ ನಮಃ. ದೋರ್ಭಿರ್ಯುಕ್ತಾ ಚ ದುರ್ಭಿಸ್ಫಟಿಕಮಣಿಮಯೀಮಕ್ಷಮಾಲಾಂ ದಧಾನಾ ಹಸ್ತೇನೈಕೇನ ಪದ್ಮಂ ಸಿತಮಪಿ ಚ ಶುಗಂ ಪುಸ್ತಕಂ ಚಾಪರೇಣ ಭಾಸಾ ಕುಂದೇಂದುಶಂಗಸ್ಫಟಿಕಮಣಿನಿಭಾ ಭಾಸಮಾನಾ ಸಮಾನಾ ಸಾಮೇ ವಾಗ್ದೇವತೇಯಂ ನಿವಸತು ವದನೇ ಸರ್ವದಾ ಸುಪ್ರಸನ್ನಾ. ಪೂಜಂತಂ ರಾಮ ರಾಮೇತಿ ಮಧುರಂ ಮಧುರಾಕ್ಷರಂ ಆರುಹ್ಯ ಕವಿತಾ ಶಾಖಾ ವಂದೇ ವಾಲ್ಮೀಕಿ ಕೋಕಿಲಂ ಯಃ ಪಿಬಂಧತ ತಂ ರಾಮಚರಿತಾಮೃತ ಸಾಗರಂ ಅತಸ್ತಂ ಮುನಿಂ ವಂದೇ ಪ್ರಾಚೇತ ಸಮಕಲ್ಮಷಂ ಗೋಷ್ಪದೀಕೃತ ವಾರೀಶಂ ಅಶಕೀಕೃತ ರಾಕ್ಷಸಂ ರಾಮಾಯಣ ಮಹಾಮಾಲಾ ರತ್ನಂ ವಂದೇ ಅನಿಲಾತ್ಮಜಂ ಅಂಜನಾನಂದನಂ ವೀರಂ ಜಾನಕೀ ಶೋಕನಾಶನಂ ಕವೀಶಮಕ್ಷಹಂತಾರಂ ವಂದೇ ಲಂಕಾಭಯಂಕರಂ ಉಲ್ಲಂಘ್ಯ ಸಿಂಧೋಸಲಿನಂ ಸದೀಲಂ ಯಶೋಗವನ್ಯಂ ಜನಕಾತ್ಮಜಾಯಾಃ ಆದಾಯ ತೇನೈವ ದದಾಹಲಂಕಾಂ ನಮಾಮಿತಂ ಪ್ರಾಂಜಲಿರಾಂಜನೇಯಂ ಆಂಜನೇಯಮಿತಿ ಪಾಟಲಾನನಂ ಕಾಂಜನಾದ್ರಿಕಮನೀಯ ವಿಗ್ರಹಂ ಪಾರಿಜಾತ ತರುಮೂಲವಾಸಿನಂ ಭಾವಯಾಮಿ ಪವಮಾನನಂದನಂ ಯತ್ರ ಯತ್ರ ರಘುನಾಥ ಕೀರ್ತನಂ ತತ್ರ ತತ್ರ ಕೃತಮಸ್ತಕಾಂಜಲಿಂ ಬಾಷ್ಪವಾರಿ ಪರಿಪೂರ್ಣಲೋಚನಂ ಮಾರುತಿಂ ನವತ ರಾಕ್ಷಸಾಂತಕಂ ಮನೋಜವಂ ಮಾರುತ ತುಲ್ಯವೇಗಂ ಜಿತೇಂದ್ರಿಯಂ ಬುದ್ಧಿಮತಾಂ ವರಿಷ್ಠಂ ವಾತಾತ್ಮಜಂ ವಾನರಯೂಥ ಮುಖ್ಯಂ ಶ್ರೀರಾಮದೂತಂ ಶಿರಸಾ ನಮಾಮಿ. ವೈದೇಹೀ ಸಹಿತಂ ಸುರದ್ರುಮತಲೆ ಹೈಮೇ ಮಹಾಮಂಡಪೇ ಮಧ್ಯೆ ಪುಷ್ಪಕಮಾಸನೆ ಮಣಿಮಯೇ ವೀರಾಸನೆ ಸಂಸ್ಥಿತಂ ಅಗ್ರೇ ವಾಜಯತಿ ಪ್ರಭಂಜನ ಸುತೇ ತತ್ವಂ ಮುನಿಭ್ಯಃ ಪರಂ ವ್ಯಾಖ್ಯಾಂತಂ ಭರತಾದಿಭ್ಯಃ ಪರಿವೃತಂ ರಾಮಂ ಭಜೇ ಶ್ಯಾಮಳಂ. ವಾಮೇ ಭೂಮಿ ಸುತಾ ಪುರಸ್ತು ಹನುಮಾನ್ ಪಶ್ಚಾತ್ತು ಮಿತ್ರಾಸುತಃ ಶತ್ರುಘ್ನೋ ಭರತಶ್ಚ ಪಾರ್ಶ್ವತಲಯೋರ್ವಾಯುವಾದಿಕೋಣೇಷು ಚ ಸುಗ್ರೀವಶ್ಚ ವಿಭೀಷಣಶ್ಚ ಯುವರಾಟ್ ತಾರಾಸುತೋ ಜಾಂಬವಾನ್ ಮಧ್ಯೆ ನೀಲಸರೋಜಕೋಮಲರುಚಿಂ ರಾಮಂ ಭಜೇ ಶ್ಯಾಮಲಂ. ರಾಮಂ ರಾಮಾನುಜಂ ಸೀತಾಂ ಭರತಂ ಭರತಾನುಜಂ ಸುಗ್ರೀವಂ ವಾಯುಸೂನ್ ಚ ಪ್ರಣಮಾಮಿ ಪುನಃ ಪುನಃ. ನಮೋಸ್ತು ರಾಮಾಯ ಸ ಲಕ್ಷ್ಮಣಾಯ ದೇವ್ಯೈ ಚ ತಸ್ಯೈ ಜನಕಾತ್ಮಜಾಯೈ ನಮೋಸ್ತು ರುದ್ರೇಂದ್ರಿಯಮಾನಿಲೇಭ್ಯೋ ನಮೋಸ್ತು ಚಂದ್ರಾರ್ಕಮರುದ್ಗಣೇಭ್ಯಃ. ಚರಿತಂ ರಘುನಾಥಸ್ಯ ಶತಕೋಟಿ ಪ್ರವಿಸ್ತರಂ ಏಕೈಕಮಕ್ಷರಂ ಪುಂಸ ಮಹಾಪಾತಕನಾಶನಂ ವಾಲ್ಮೀಕಿಗಿರಿ ಸಂಭೂತ ರಾಮಾಂಭೋ ನಿಧಿ ಸಂಗತ ಶ್ರೀಮದ್ ರಾಮಾಯಣೀ ಗಂಗಾ ಪುನಾತಿ ಭುವನತ್ರಯಂ. ವಾಲ್ಮೀಕೇರ್ಮುನಿಸಿಂಹಸ್ಯ ಕವಿತಾವನಚಾರಿಣಃ ಶೃಣ್ವನ್ ರಾಮಕಥಾನಾದಂ ಕೋನಯಾತಿ ಪರಾಂಗತಿಂ. ಜಾನಕೀಕಾಂತಸ್ಮರಣಂ ಜಯ ಜಯ ರಾಮ ರಾಮ ಆಂಜನೇಯ ಸ್ವಾಮಿನಃ ಜಯ. ಭಗವಾನುಡಿಯ ಕೃಪೆಯಿಲ ಬಾಲಕಾಂಡಂ ಪೂರ್ತಿ அடையற நாள் இன்றைக்கு. பாலகாண்டத்தினுடைய சாராம்சம் என்னெல்லாம் இத்தனை நாள் நம்ம வந்து பயணம் பண்ணின பாலகாண்டத்தோட நம்ம பயணம் பண்ணியிருந்தோம் அதெல்லாம் என்னது அப்படிங்கறது ஒரு இப்ப எல்லாம் ஒரு எக்ஸாம் படிப்பிச்சு விட்டாச்சுன்னா ரிவிஷன் அப்படின்னு குழந்தைகளுக்கு வைப்பாள். அதே மாதிரி பாலகாண்டம் 77 சர்க்கங்கள் அடங்கின இந்த அற்புதமான காண்டம் ராமாயணம் அப்படிங்கிற கிரந்தத்துல இருக்கக்கூடியது. அது என்னெல்லாம் பார்த்தோம் அப்படிங்கறது இன்னைக்கு அனுபவிக்கலாம். முதல்ல பாலகாண்டம் தொடங்குறதே ராமாயணத்தினுடைய சம்க்ஷேபம், அதாவது ரொம்ப சுருக்கமான விவரணம் ராமாயணத்தின் பத்தி. அப்படி ஒரு 100 ஸ்லோகங்கள் அடங்கின 1வது சர்க்கம். முதல்லயே தபஸ்வியான வேதாத்தியானம் பண்ணக்கூடிய உத்தமமான நாரத முனிட்ட வால்மீகி முனிவர் கேட்கும்படியாக ஒரு சந்தேகம் வந்து நாரத முனிவர்கிட்ட கேட்கிற மாதிரி தொடங்கிறது. தபஸ்வாத்யாய நிரதம் தபஸ்வி வாக் விதாம்பரம் நாரதம் பரிபப்ரச்ச வால்மீகேர் முனி புங்கவம் அப்படின்னு. என்ன கேள்வி அப்படின்னா, இந்த உலகத்துல சமகாலிகத்துல அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், சமமான இருக்கக்கூடிய வீரியவான், தர்மங்கள், நன்றி தெரிந்தவன், சத்தியம் மட்டும் சொல்றவன், விரதத்துல நன்கு திடமா இருக்கக்கூடியவர், எல்லார்ட்டையும் ஹிதமா இருக்கக்கூடியவர், பிரியம் மட்டும் பண்ணக்கூடியவர், தைரியசாலி யாரு, குரோதத்தை அடக்கினவர் யாரு, காந்தியுள்ளவன் யாரு, அசூயை பொறாமை எதுவும் இல்லாமல் யாரு, கோபம் அவசியங்கட்டத்துல கோபம் வரக்கூடியது யாரு, அப்படி கோபம் வந்தா உலகமே பயந்து போகக்கூடிய ஒரு ஒரு மனிதன் இருக்காரா, அதான் ரொம்ப இம்பார்ட்டன். இங்க மனிதன் அல்லாம தெய்வமோ அப்படி எல்லாம் கேட்கலை வால்மீகி முனிவர். ஒரு மனுஷனை எனக்கு தெரியணும், ஆசைப்படுறேன், நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்காரா அப்படின்னு கேட்டப்போ ரொம்ப துர்லபமாக்கும். நீங்க கேட்ட ஒரு குணம் கிடைக்கிறதுக்கே ரொம்ப துர்லபமாக்கும் மனிதன்ல. நீங்க 16 குணங்கள் சச்சம் கேட்டிருக்கேன், இதுக்கு இருக்காரா கேட்டா இருக்கார். யாரு அப்படின்னா, இக்ஷ்வாகு வம்ச பிரபு ராமோ நாமஜனை ஸ்ருதா நியதாத்மா மகாவீரியா த்யுதிமான் த்ருதிமான் வஷி ஸ்ரீராமன் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவா. ஜனங்களால அழைக்கப்பட்ட ஸ்ரீராமன், இக்ஷ்வாகுல பிறந்தவர், தசரதருடைய புத்திரர் அப்படின்னு ஸ்ரீராமருடைய சரித்திரம் சொல்லி அது என்னெல்லாம் ஆச்சுன்னு ரொம்ப ராமாயணத்துல 24,000 ஸ்லோகத்தை 100 ரத்னங்களா அமைஞ்சது முதல் அத்தியாயம். 2வது அத்தியாயத்துல பிரம்மதேவர் வரா, பிரம்மதேவர் பண்ணி அவரை வால்மீகி முனிவரை சமாதானப்படுத்தி நீ ராமாயணம் எழுதணும் என்று தெளிவான புத்தியை பிரதானம் பண்ணக்கூடிய அற்புதமான லீலை 2வது சர்க்கம். 3வது சர்க்கத்துல சமாதியில ராமச்சரித்திரத்தை பூர்ணமா வால்மீகி முனிவர் தெரிஞ்சுக்கிறார். சமாதியிலே, சமாதி நிலையில என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு பிரத்யக்ஷமாவே, எப்படி சஞ்சயனுக்கு பகவத்கீதை திருதராஷ்டிர ராஜாக்கு சொல்லி கொடுக்கிறாரோ ஞான கண்ணனால, அதே மாதிரி இங்க இவருக்கு கண்ண முடிந்த சமாதியிலேயே ஸ்ரீ ராமச்சரித்திரம் பூர்ணமா தெரியறது. 4வது சர்க்கத்துல ஸ்ரீராமருடைய சதசுக்கு குஷலவர்கள், யாரு ஸ்ரீராமருடைய புத்திரர்கள், அவ ரெண்டு பேருடைய வரவு, அங்க வந்து ஸ்ரீ ராமாயணத்தை கேட்டு மெய்மறந்து போறார் ஸ்ரீராமர், அப்பேற்பட்டது பார்த்தோம். மேலும் 5வது சர்க்கத்துல அயோத்தியா இப்படி இருக்கு, மத்த ராஜ்யங்கள்ல எல்லாம் விட, மத்த தேசத்தை விட அயோத்தியா புரி எதனால சிறந்ததா இருக்கு அப்படிங்கறதுக்கு எவ்வளவு அலங்காரம் பண்ணப்பட்டிருக்கா அப்படிங்கறது வர்ணனை பண்ணிருக்கா. எல்லா யந்திரங்களும் ஆயுதங்களும் இருக்கக்கூடிய, சித்திர வேலைக்காரர்கள் எல்லாம் இருக்கக்கூடிய, ஸ்ரீ நிரம்பி இருக்கக்கூடிய அழகான வீடுகள் அவ்வளோ கட்டப்பட்டிருக்க, பசுக்களாலையும் ஒட்டகங்களாலையும் கழுதைகள்னாலையும் நிறைஞ்சது, குதிரை யானைகள் எல்லாம் நிறைஞ்சிருக்க கூடியது, வியாபாரம் பண்றவா எல்லாரும் வந்து நிறைஞ்சிருக்கா, சௌக்கியமா எல்லாரும் யாருக்கும் எந்த குறைவும் இல்லாமல் நிறைஞ்சிருக்க கூடது அயோத்தியா என்றெல்லாம் சொல்லி, அந்த அயோத்தியாவுக்கு ராஜா யாரு அப்படின்னா தசரதர், தசரதஹா ராஜா அப்படின்னு தசரத ராஜா ஆண்டுன்னு வந்தார். அதுக்கப்புறம் தசரத சக்கரவர்த்தியுடைய ராஜ்ய பரிபாலனம் எப்படி இருக்கு அயோத்தியா புரியல, அவர் எப்படி அரசாட்சி பண்ணிட்டு வந்தார் அப்படிங்கறது ரொம்ப கம்பீரமாக எல்லாரும் வியந்து பார்க்கக்கூடிய ஒரு ராஜா. குண்டலங்களும் கிரீடமும் மாலையும் இல்லாம சுகம் அனுபவிக்கிறது எப்படியோ, அந்த இந்திரநாட்டமா, அந்த இந்திரனுக்கு எத்தனை சௌக்கியங்கள் அலங்காரத்தோட ராஜா ஆட்டமா இருக்காளோ அதே மாதிரி இங்க தசரத மகாராஜா ஆண்டுண்டு வந்தார் என்று சொல்லி, ராஜா மட்டும் ரொம்ப சுபிக்ஷமா இருந்தா போதுமா, மந்திரிகள் அனுகூலமா இருந்தாதானே ராஜா ராஜாவாட்டமா இருக்க முடியும். அப்ப மந்திரிகளுடைய வர்ணனை மேலும் சொல்றா, அந்த மந்திரிமார்னா ராஜாக்கு ஒப்பான மந்திரிமாரா இருந்தா, ராஜாக்கு ஹிதம் என்னவோ அதை பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருந்தா, மத்தவாழ்கிட்ட ஸ்மித பூர்வாபிபாஷின, மத்தவாழ்கிட்ட சிரிச்சுண்டே பேசிட்டு இருந்தா, க்ஷமை கீர்த்தி தேஜஸ் எல்லாம் இருக்கிறவா, கீர்த்தி அறிந்தவா, சொன்னது சொன்னபடி பண்ணுவா, ததாவச்சனகாரினா சொன்னது அதே இப்படி பண்ணுவாராம், குரோதத்தை காமத்தை அடக்கினவர்கள், இப்படி மந்திரிமார் அனுகூலமா இருந்தார் அந்த ராஜாக்கு, தசரத மகாராஜாக்கு என்று சொல்லி. மேலும் 8வது சர்க்கத்துல அஸ்வமேத யாகம் பண்ணலாம் அப்படின்னு தசரத மகாராஜாக்கு ஒரு தோணல், அந்த உணர்வை, அந்த யாகம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசையை முனிவர்கள்ட்ட எல்லாம் வந்து, குரு போன்றவர்கள்ட்டெல்லாம் தெரிவிக்கிறார். அவர் அஸ்வமேத யாகம் தீர்ச்சி பேஷா பண்ணி விடலாம் அப்படிங்கிற மாதிரி, நல்லது புத்திரர் கிடைக்கிறத விட உனக்கு லோக க்ஷேமத்துக்காக யாகம் பண்ணணும்னு சத்புத்தி தோணித்தே, நல்ல புத்தி தோணித்தே அப்படின்னு அவெல்லாம் கொண்டாடுறா தசரத மகாராஜாவ. அந்த சமயத்துல சுமந்திரருக்கு ஞாபகம் வர்றது, சனத்குமாரர்கள் போன யுகத்துல சொல்லியிருக்காளே அந்த கதையை வந்து அஸ்வமேத யாகம் நடக்கும் வரப்போற விஷயங்கள் எல்லாம் சுமந்திரர் வந்து தசரத மகாராஜாட்ட சொல்ற என்னெல்லாம் கதை அப்படின்னு. அப்படி அங்கராஜ்யத்துல ரிஷ்யசிங்க முனிவர் வருவார் அப்படின்னு எல்லாம் சொன்னப்போ முதல்ல அந்த அங்கராஜ்யத்துக்கு போய் ரிஷ்யசிங்க முனிவரை கூட்டிட்டு வரத்துக்குண்டான வேலையை பார்ப்போம் அப்படின்னு அவர் ரிஷ்யசிங்க முனிவரை கூட்டிட்டு வரார். அப்படி எல்லாரும் சஜ்ஜமா வந்துட்டா, வேண்டவாள் எல்லாம் மழைச்சுண்டு வந்தாச்சு, ரித்விக்குகளை வரிக்க கூடினா அந்த அஸ்வத்தை, அந்த அஸ்வத்தை பூமி பூரா சுத்த விடணுமே, அதனால கட்ட அழிக்கிறதுக்கு கட்ட அழிச்சு விடணும், அஸ்வம் வந்து உலகம் பூரா சுத்திட்டு வரட்டும், நானே அஸ்வமேத யாகம் பண்ணலாம் அப்படின்னுட்டு அழிச்சு விடுறா. ராஜகுமாரர்கள் யாகத்துக்காக எல்லாரும் ஒவ்வொரு ராஜ்யத்திலேருந்தும் ராஜாக்கள் எல்லாம் அழிச்சுண்டு வாப்பா அப்படின்னு ராஜாவுடைய கட்டளை. எல்லாரும் வந்து சஜ்ஜமா ஆயிட்டா, அதுக்கப்புறம் என்னது அஸ்வமேத யாகம் பண்றது, எப்படியெல்லாம் அஸ்வமேத யாகம் பண்ணினா யாகத்தினுடைய நூக் அண்ட் கார்னர் எல்லாமே அழக வால்மீகி முனிவர் அந்த சர்க்கத்துல 14வது சர்க்கத்துல விவரணமா விசதமா சொல்லியிருக்கார். அந்த யாகம் எப்படியெல்லாம் நடந்தது, எப்படியெல்லாம் ஹவிசை விட்டா ஆ தேவர்கள் எல்லாம் எப்படி சந்தோஷப்பட்டார்கள் அப்படின்னு எல்லாம் அழகா சொல்லியிருக்கார். மேலும் அந்த அஸ்வமேத யாகம் பண்ற சமயத்துல பண்ணி முடிச்சதும் புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணலாம் அப்படின்னுட்டு அவ முனிவர் சொல்ல, அப்படியே ஆகட்டும் புத்திரகாமேஷ்டி பண்ணினா குழந்தை நாலு குழந்தை ஜம்முன்னு உங்களுக்கு வந்து பிறப்ப அப்படின்னு எல்லாம் சொன்னப்போ அந்த சமயம் தேவர்களும் வந்துட்டா அந்த ஹவிச எடுத்துக்கிறதுக்காக. அந்த தேவர்கள் ராவண வதத்தை பத்தி மகாவிஷ்ணுட்ட விண்ணப்பிக்க, மகாவிஷ்ணு உங்களுக்காக நான் வந்து அவதாரம் பண்றேன் கவலைப்படாதீங்கோ, யாருக்கு போய் அவதாரம் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்க தசரத மகாராஜா புண்ணியவான் கீர்த்திமான் மகாபுத்திமான் வேதஜன் அப்படின்னு எல்லாம் சொல்லி அந்த தசரத மகாராஜாக்கே பிள்ளையாக பிறக்கலாம் அப்படின்னு தீர்மானம் பண்றார். அப்படியே அந்த புத்திரகாமேட்டி யாகம் பண்ண சமயத்திலேருந்து அங்கிருந்து வந்த ஒரு பூதம் இந்த பாயசத்தை கொடுக்கறது, இந்த பாயசத்தை எங்களுடைய மனைவிகளுக்கு கொடுங்கோ என்று சொல்லி, அப்படி தசரதரும் தன்னுடைய பத்னிமாருக்கு பாயசத்தை பங்கு வச்சுண்டு கொடுக்கிறார். அவ கர்ப்பம் தரிக்கிறா பகவானுடைய பிரசாதத்தினால. அப்போ பகவானே இங்க வந்து பூமியில வந்து பிறக்கிறார் அப்படின்னா தேவர்களுக்கு எல்லாம் அங்க என்ன வேலை, பகவான் இங்க இருக்காரோ அங்கதானே அவளுக்கு நிம்மதி சந்தோஷம் எல்லாமே. அப்ப ராம கைங்கரியத்துக்காகவே தேவர்கள் எல்லாம் பூமியில வானர ஜாதிகள்லாம் வந்து பிறக்கிறா, யாரெல்லாம் ஏதேது யார் யாருக்கு யாருடைய சக்தி வந்து எந்த புத்திரனா வந்து பிறந்திருக்கார் அப்படின்னுங்கறது சொல்றா. அதுல இந்திரன் மகாபாகியசாலியான பலவான் வானர சிரேஷ்டனான வாலியாகவும், ஜொலிக்கக்கூடிய உத்தமமான சூரியன் சுக்ரீவனையும் பிறவி கொடுத்தா அப்படின்னு, ஒவ்வொரு குபேரனுடைய புத்திரன் கந்தமாதனன் அப்படின்னு ஒரு வானரன் பிறந்தார், பிருஹஸ்பதி தாரன் அப்படிங்கிற மகாவானரை பிறவி கொடுத்தார். இப்படி ஒவ்வொன்றும் யார் யாரு எந்தெந்த தேவர்கள் இந்த உலகத்துல பூமியில வந்து வானர ஜாதியில பிறந்திருக்கார்கள் அப்படிங்கிற ஒரு இது சொல்றா. மேலும் 18வது சர்க்கத்துல ஸ்ரீராமருடைய அவதாரம், மங்களகரமான அவதாரம், மகாத்மாவுடைய அஸ்வமேத யாகம் முடிந்ததுக்கு அப்புறம் புத்திரகாமிஷ்டி யாகம் பண்ணின அந்த வேலையில அவ கர்ப்பதாரணம் அடைஞ்சா 12 மாசம் ஆயிடுத்து. ஸ்ரீராமர் அவதாரம் பண்ணக்கூடிய அற்புதமான சர்க்கம், அத லக்ஷ்மண சத்ருக்னௌ சுமித்ராஜனயத் சுதௌ வீரௌ சர்வாஸ்திர குஷலௌ விஷ்ணோரத்த சமன்விதௌ. அங்க வந்து ராமர் கூட மகாவிஷ்ணுடைய அம்சமான லக்ஷ்மணர் சத்ருக்னர் இவா ரெண்டு பேரும் சுமித்ரா தேவி பெற்றெடுத்தா, ஸ்ரீராமரே கௌசல்யாஜனயத்ராமம் திவ்ய லக்ஷண சம்யுதம் விஷ்ணோர் அர்த்தம் மகாபாகம் புத்திரம் இக்ஷ்வாகுநந்தனம். விஷ்ணோருடைய பகுதி பாகம் தான் ஸ்ரீராமர், அந்த ஸ்ரீராமர் கௌசல்யா தேவி பெற்றெடுத்தாளாம். அதி தேஜஸ்வியான அந்த ஸ்ரீராமர் கூட கைகேயி அம்மா பரதர் பெற்றெடுக்கிறா, சுமித்ரா தேவி லக்ஷ்மணர் சத்ருக்னரை பெற்றெடுக்கிறா, இப்படி அற்புதமான அவதார கட்டம் அனுபவிப்போம். அப்படியே ராமர் ஜம்முன வளர்ந்து வரார், தசரத மகாராஜாவுடைய சந்தோஷத்துக்கு எல்லை இருக்கலை. அந்த சமயம்தான் விஸ்வாமித்திர முனிவர் அவருடைய அரண்மனைக்கு வரார். அரண்மனைக்கு வந்து ஸ்ரீராமரே என்ன எங்கூட அனுப்பி வைக்கணும் என்று விண்ணப்பிக்கிறத தசரதருக்கு துக்கம் வருது. பிரஜையற்றே கீழே விழற திருப்பி எழுந்து தசரதருடைய புலம்பலே ஒரு சர்க்கமாக சொல்லியிருக்கேன், என்னுடைய ராமரை நான் விட்டு இருக்க மாட்டேன், என்னுடைய குழந்தை 60,000 வருஷம் அந்த வருஷம் கழிஞ்சுதான் என்னுடைய தபத்தின் பலனாக அந்த குழந்தையை நான் எனக்கு கிடைச்சிருக்கு, நான் தரமாட்டேன் அப்படின்னு எல்லாம். அந்த குழந்தைக்கு யுத்தம் பண்ண தெரியாது, அஸ்திர வித்தியை தெரியாது, என்ன பலாபலம் என்னன்னு தெரியாது அப்படின்லாம் சொல்லி புலம்பரா. அதுக்கப்புறம் தசரத ராஜாவை எப்படியாவது சம்மதம் படுத்தினாமே, என்ன இருந்தாலும் ஸ்ரீராமரை கூட்டிட்டு போனாதான் பல நல்ல காரியங்கள் பல விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கறது லோக ஹிதார்த்தத்துக்காக ஸ்ரீராமரை கூட்டின்னு தான் போனான். அப்ப ஸ்ரீராமரை சம்மதம் பண்றதுக்காக வசிஷ்ட முனிவர் எல்லாம் விஸ்வாமித்திர முனிவருடைய பிரபாவம் சொல்லி அவரை ஸ்ரீராமரை கூட்டிட்டு போறா அப்படின்னா சும்மா கிடையாது, ஸ்ரீராமருக்கு க்ஷேமம் உண்டாகிறதுக்காக தான் விஸ்வாமித்திரருடைய பிரபாவத்தை சொல்லி விஸ்வாமித்திரருக்கு என்ன ஒரு செகண்ட் போறாதா அந்த அவளை இல்லாம பண்றதுக்கு அசுரர்களை விலாபம் பண்றதுக்கு. ஆனா அவர் தீட்சையில இருக்கார், அவருக்கு யுத்தம் பண்ண முடியாது, அதனாலதான் ஸ்ரீராமரை அழைச்சிட்டு போறா. நீ நினைச்சிருக்க உன் குழந்தைக்கு ஒன்றும் தெரியாது, அவனுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு எல்லாம் சொல்லி சம்மதம் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்ரீ ராமலக்ஷ்மணர்களுக்கு பலை அதிபலை இந்த ரெண்டும் உபதேசம் பண்றது அவ அற்புதமாக கத்துக்கிற நிகழ்ச்சியும் பார்த்தோம். மேலும் காமாசிரமம் பார்த்து இந்த ஆசிரமம் என்னது அப்படின்னாலாம் கேட்டு காமாசிரமத்திலேயே அவ தங்கரா அந்த காமாசிரமத்தினுடைய அந்த விருத்தாந்தத்தை சொல்றா. அதுக்கப்புறம் தாடகாவனத்துக்கு செல்லறா, தாடகாவனம் பார்த்து இது என்ன இவ்வளவு கோரமா இருக்குன்னு ஸ்ரீ ராமபிரான் கேட்க அவ சொல்றா, இது தாடகை இருக்கிற இடமாக்கும்பா, தாடகை எல்லாரையும் கஷ்டப்படுத்தின்னு இருக்கா, துரோகம் பண்ணின்னு இருக்கா, துஷ்டசாரணியா இருக்கா, நீ வந்து இந்த தாடகையை வதம் பண்ணணும், ரிஷிகளுக்கெல்லாம் ரொம்ப உபதிரவகாரியா இருக்கிறவா வாழ்ந்திருக்கப்படாது அப்படின்னு எல்லாம் உபதேசம் பண்றத தாடகை அந்த சமயம் வரா. அந்த சமயம் வந்து கல்மாரி பொழியரா அவ மேல விகிருத ரூபமும் விகிருத முகியும் இருக்கக்கூடிய அந்த தாடகைய பார்த்து கோபம் வர்றது ஸ்ரீராமருக்கு. கல் எறிகிறதுனால இவாளும் திருப்பி போய் சண்டை போடுறா, பெண் அல்லவா ஸ்திரீ வதகிருத்தே, ஸ்திரீ ஆனதுனால ஒரு இரக்கம் வருது ஸ்ரீ ராமபிரானுக்கு. அதிபயங்கரமான க்ரூர பராக்கிரமசாலியான மாயா வித்தியெல்லாம் தெரிஞ்சிருந்த இந்த யக்ஷினிய வதம் பண்ணுப்பா ராகவா அப்படின்னு விஸ்வாமித்திரர் சொல்ல, அப்படியே பண்றேன் என்று விஷ்ணுவும் தாடகாவதம் பண்றார். தடகவதம் எப்படின்னா கல்மாரி அவள் ரெண்டு கையால் பொழிய முதல்ல ரெண்டு கைய வெட்டுறா, மூக்கையும் காதையும் அறுக்கிறார் லக்ஷ்மணர். அதுக்கப்புறம் ஸ்ரீராமர் இதெல்லாம் தாங்கலை அப்படின்னதும் விஸ்வாமித்திரர் திருப்பி சொல்ல, வதம் பண்ண ஸ்திரீன்னு பார்க்காதே துஷ்டதாரணியாக்கும் என்று சொல்லி ஸ்ரீராமர் ஒரே பானத்துல ஒரே பானத்துல அவளுடைய மார்பை பிளர்க்கிறா. தாடகாவதம் ஏற்பட்டது அன்னைக்கே அங்க நிம்மதியாக தாடகாவனத்திலேயே அவ படுத்துக்கிறா. தாடகாவனம் ரொம்ப சாந்தம் ஆயிட்டுறது என்றெல்லாம் சொல்லி தாடகாவதம் பூர்த்தியாச்சு. மேலும் அவ விஸ்வாமித்திரருக்கு ரொம்ப சந்தோஷம் ஸ்ரீராமர் மேல, எல்லாரையும் நிம்மதிப்படுத்துறாரே, ஒரு பெரிய கைங்கரியம் அல்லவா பண்ணிருக்காதுனாலே திருப்பி உனக்கு வேண்ட அஸ்திர உபதேசம் எல்லாம் பண்ணி தரேன்பா, நான் கேட்டுக்கோ, இது யாராலையும் யாரையும் ஜெயிக்கலாம் இந்த அஸ்திர வித்தியை தெரிஞ்சிருந்துனா, உனக்கு காலச்சக்கரம், அத்தியுக்ரமான விஷ்ணு சக்கரம், இந்திராஸ்திரம், வஜ்ராயுதம், பாசுபதாஸ்திரம், பிரம்மசிரஸ்தம், ஐக்ஷிகாஸ்திரம், இப்படி எல்லாத்தையும் பிரம்மாஸ்திரம் கூட நான் தரேன்பா, நீ அதை கத்துக்கோ, இது வந்து ரெண்டே ரெண்டு ஜொலிக்கக்கூடிய ஒரு கதைகள் இருக்கு, சிகரி மோதகி, அதையும் நான் தரேன். இப்படி சர்வ அஸ்திர வித்தியையும் அந்த விஸ்வாமித்திர ஸ்ரீராம லக்ஷ்மணருக்கு உபதேசம் பண்றா. மேலும் அந்த அஸ்திரங்களை உபசம்ஹாரம் பண்ணணும், நீங்கெல்லாம் அவசியம் வரத்துதானே அந்த அஸ்திரங்கள் உபயோகப்படுத்தணும், சமாதானமா இருக்கிறத அஸ்திரங்கள் வேணுமோ, அப்ப உபசம்ஹாரம் பண்றதுக்கு உண்டான மந்திரங்கள் உபதேசம் பண்றா. அதுக்கப்புறம் இந்த அஸ்திரங்கள் எல்லாம் ஸ்ரீராமர் முன்னாடி வந்து பிரணாமம் பண்ணின்னு கையை கூப்பிண்டு, ராமா உங்களுக்கு இனிமே நாங்கள் தாசன் என்று சொல்ல, நீங்கள் எல்லாரும் என்னுடைய மனசுல வந்து இருங்கோ என்று சொல்ல, அவசியம் வரத்த நீங்கள் உபயோகப்படுங்கோ அப்படின்னு அவளுக்கு அருள் பண்றா. அப்பேற்பட்ட பகவான் அருள் பண்ணி மேலும் சித்தாசிரமத்துக்கு கிளம்புறா. சித்தாசிரமம் என்னது எல்லாம் கேட்டு அந்த சித்தாசிரம விருத்தாந்தம் சொல்லி யக்ஞம் நடக்கிறது. யக்ஞ சம்ரக்ஷணம் யாக ரக்ஷை பண்றார் ஸ்ரீ லக்ஷ்மணரும் ஸ்ரீராமரும். கண்குட்டி அந்த யாகத்துல எந்த தடையும் வரப்படாதுன்னு ரொம்ப ஸ்ரத்தையா அவ பண்ணினா. அதுக்கப்புறம் அந்த யாகம் பூர்த்தியாச்சு, ரெண்டு அசுரர்கள் மாண்டார்கள். மேலும் மிதிலா பட்டணத்துக்கு போலாம்ப்பா, இங்க இருந்து பக்கம்தான், அங்க ஒரு தனுசு இருக்கு, அதையும் பார்த்துட்டு நம்ம திரும்பி ஆத்துக்கு போறோம் என்று விஸ்வாமித்தர் சொல்ற. அப்படியே ஆகட்டும்னு குருவின் பேச்சு தட்டாமல் ஸ்ரீராமரும் லட்சுமணரும் நேர கிளம்புறார். அந்த சமயம் விஸ்வாமித்தரருடைய ஸ்வகுல வர்ணனை, விஸ்வாமித்தரருடைய குலம் என்னது, எங்கேந்து அவர் வந்திருக்கார், அந்த குல வர்ணனையை நம்ம பார்த்தோம். அப்ப அந்த குஷனாவனுடைய பொண்ணுக்கு பிரம்மதத்தனை கல்யாணம் பண்ணி கொடுக்கிற நிகழ்ச்சி, விஸ்வாமித்ர முனிவருடைய வம்சத்தை பத்தி சொல்லி, கங்கா பார்வதி இவா ரெண்டு பேருடையும் உற்பத்தி, யாரு எங்கேந்து வந்தார்கள், இவாளுடைய நியதி என்ன என்கின்றெல்லாம் பார்த்தோம். மேலும் உமாதேவி தேவர்களை புத்திரர்களாம் இல்லாம ஆகட்டும் உங்களுக்கு அப்படின்னு சாபம் கொடுக்கறா. ஏன்னா தன் பரமேஸ்வரரை இவா பிரித்ததுனால ஒரு வம்சத்தை விருத்தி பண்ணப்படாது அப்படின்னு தேவர்கள் எல்லாம் சூக்ஷ்மம் போட்டதுனால இவாளுக்கெல்லாம் புத்திரர்கள் உண்டாகண்டாம் என்று சாபம் கொடுக்கறா. அந்த அப்படி சாபத்தினால அங்க வந்து சுப்பிரமணிய சுவாமியுடைய அவதாரம் ஏற்படுறது, குமார சம்பவகா அப்படின்னு 37வது சர்க்கத்துல. அதுக்கப்புறம் சகர மகாராஜாவுடைய புத்திரர்களுடைய உற்பத்தி, அவள் எப்படி பிறந்தார்கள், மேலும் அவ அஸ்வமேத யாகம் பண்ணலாம் அப்படின்னு தீர்ச்சை பண்ற ஒரு வைபவம், சகர புத்திரோத்பத்தி அப்படின்னு பார்த்தோம். சகர அஸ்வமேதி, அந்த அஸ்வமேத யாகம் பண்ற சமயத்துல சகரனுடைய குதிரையை யாரோ திருடிந்து போயிட்டா, அந்த திருடிந்து போய் அந்த திருடின்னு போன அந்த குதிரையை கொண்டு வா அப்படின்னு ஆஜ்ஞை போடுறார் சகர புத்திரர்களுக்கு. அவா போய் அந்த குதிரையை தேடலாம் போய் ஈரோடு வினால் லோகம் பார்த்து விட்டா. அப்படி போய் போய் போய் சகர புத்திரர் லாஸ்ட்ல பஸ்மம் ஆவற ஒரு நிகழ்ச்சி, அவ வந்து கபில மகர்ஷியால அவ பஸ்மம் ஆவறா. மேலும் சகர யஜ்ஞருடைய சகர மகாராஜாவுடைய யாக பூர்த்தி எப்படி நடந்தது, பகீரதருடைய உற்பத்தி, அவர் எப்படி உருவானார், கங்காதேவி எப்படி பூமியிலேக்கு வந்த, கங்காதேவி தேவலோகத்துல இருந்தவள், அந்த தேவி எப்படி பூமிக்கு வந்தா, யாருடைய யஜ்ஞத்தினால தபஸினால என்கின்றெல்லாம் சொல்லி, பிரம்மா வந்து பகீரதனை புகழ்த்தறார், பிரேஸ் பண்றார். அதுக்கப்புறம் கங்காவதரண கதையுடைய பலஸ்ருதி, இந்த கங்காவதரணம் கேட்டா என்ன நம்மளுக்கு பலன் சௌக்கியங்கள் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த பலஸ்ருதியும் சொல்ற. அப்புறம் பாலாழி மதனம், க்ஷீரோத மதனம், பார்க்கடலை கடையறா, அங்கேருந்து என்னெல்லாம் கிடைச்சது, நவரத்னங்கள் எல்லாம் கிடைச்சது. அதுக்கப்புறம் அமிர்த கலசம் கொண்டு வந்தார் தன்வந்தர மூர்த்தி, அந்த பார்க்கடலை கடையற லீலைய பார்த்தோம். இந்திரன் திதி அம்மாவுடைய கர்ப்பத்தை துண்டு துண்டமாக்குறது, இந்திர கிருத திதி கர்ப்பச்சேதா, அந்த குழந்தையை துண்டு துண்டா ஒரு ஒரு பீஸ் பீஸா ஆக்கிறது. அவா அதுவும் ஒரு அனுகிரகமாக பவிக்கிறது, அவா மருத்துக்களாக உற்பத்தி உண்டாவரா. அதுக்கப்புறம் அகல்யா தேவியுடைய சரித்திரம் வருது. அகல்யா தேவி இந்திரனையும் அகல்யா தேவியும் கௌதம முனிவர் சபிக்கரா, சாபம் கொடுக்கறா. ராமருடைய அந்த சாப விமோக்ஷமும் கொடுக்கறார், ராமருடைய ஸ்பர்ஷம் ஏற்பட்டு அவனுக்கு சாப மோக்ஷம் கிடைக்குமா அப்படின்னு திதி அம்மாவுக்கு கொடுக்கறா. அப்படி அந்த ஸ்ரீராமர் அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கைப்பா அப்படின்னு, இதுதான் அகல்யா, அகல்யாக இருக்கார் அப்படின்னு ஸ்ரீராமர் பாதஸ்பர்ஷம் பட்டதும் அகல்யாவுடைய சாப மோக்ஷம் ஏற்படுறது. அங்க கௌதம முனிவரும் வந்து தம்பதியாக ராமருக்கு உபச்சாரம் பண்றார், ராமரும் உபச்சாரம் பண்ற. அதுக்கப்புறம் நேர ஸ்ரீராமர் மிதிலா நகரத்துக்கு புறப்படுறார், மிதிலா நகரத்துக்கு ஏறினார். ஜனக மகாராஜா அல்லவா அங்கத்த ராஜா, அந்த மிதிலா ராஜ்யத்துக்கு ஏறி அந்த அழகான அயோத்தியா ஆட்டமா கம்பீரமா இருக்கு அந்த மிதிலா ராஜ்யம், அதை பார்த்து வியர்ந்து போறார். விஸ்வாமித்திரருடைய திருப்பி விஸ்வாமித்திரருடைய சரித்திரத்தை அங்க சொல்ல தொடங்குறா, விஸ்தாரமா சொல்ல தொடங்குறா, யாரு எப்பேற்பட்டவர், அந்த மாமுனிவர் எப்படி தபஸ் பண்ணிருக்கார், தபஸ் பண்ணி க்ஷத்ரியனா இருந்து பிராமணன ஆயினர், அதை எப்படி 40,000 வருஷம் தபஸ் பண்ணினார், ஒவ்வொரு காமம் குரோதம் ஒவ்வொன்றும் வருது, அதெல்லாம் தாண்டி மௌனமாக இருந்து ஜெயித்தார் விஸ்வாமித்திர முனிவர், அப்பேற்பட்டவர், இவர் அப்படின்னு எல்லாம் சொல்லி விஸ்வாமித்திரரே அந்த மகாராஜா வந்து நேரம் ஓடி வந்து உபச்சாரம் பண்றா. இதுக்கு நடுவுல அந்த விஸ்வாமித்திரருடைய சரித்திரத்துல வரத்தையே வசிஷ்ட புத்திரருடைய அந்த திரிசங்குவை சாபம் பண்றது, காமதேனுட்ட இழுத்துண்டு போறது, இந்த மாதிரி கதைகளை நாம் அனுபவித்தோம். அதுக்கப்புறம் ஜனக மகாராஜா இவெல்லாம் பூஜை பண்றா. அதுக்கப்புறம் அந்த தனுசை பத்தி ஜனக மகாராஜா அவர் அந்த சரித்திரத்தை பத்தி சொல்றா. இப்படி ஒரு தனுசு இருக்கு, எங்களுடைய பூர்வீகத்திலிருந்து வந்த தனுசாக்கம். இதை வந்து எனக்கு ஒரு சீதா சொல்லிட்டு ஒரு பெண் இருக்கா, அவள் வந்து எனக்கு என்னுடைய புத்திரி, எனக்கு பிராணனுக்கு மேல எனக்கு அவளை ரொம்ப பிரியம் இருக்கு அவளுக்கு, அவள் மேல, சீதா மேல. அந்த சீதா பிராட்டியே விவாகம் பண்றதுக்கு சமயம் ஆயிடுத்து, அதற்காக நான் ஒரு பரீட்சணம் பண்ணினேன். இந்த வில்லை யாரு எடுத்து அம்பு அந்த ஞான ஏற்றாரளோ அவளுக்கு தான் என்னுடைய பெண் என்று சொல்லியிருந்தேன். ராஜாக்கள் எல்லாம் இவ்வளவு அதி சுந்தரி அல்லவோ சீதா தேவி, அதனால பல பல ராஜ்யத்திலிருந்து ஒவ்வொருத்தரும் வந்துட்டு இருந்தா, ஆனா யாராலையும் இத வந்து தொடக்கூட முடியலை, அசைக்க கூட முடியலை. அப்போ அப்படின்னு அந்த சரித்திரத்தை சொன்னப்போ விஸ்வாமித்திர சொல்றார், பஷ்ய அப்படின்னு ஸ்ரீராமனை பார்த்து பாருப்பா அப்படின்னு சொன்னதும், நான் இதை தொட்டு பார்த்துக்கட்டுமா என்று சொல்ல, கண்டிப்பாக அதுக்குதான் நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு மனசுல நினைச்சுன்றார் விஸ்வாமித்திர முனிவர். இப்படி ஸ்ரீராமர் அந்த அம்பை எடுத்து தனுர்பஞ்சனம் பண்றார். 67வது சர்க்கத்துல தபார்னு ஒரு சத்தம், எல்லா உலகமே மயங்கி விடுத்து. தசரத மகாராஜா, ஸ்ரீராமர், ஜனக மகாராஜா, லக்ஷ்மணர், இந்த நாலே நாலு பேர் மட்டும்தான் போதத்தோட இருந்தா அந்த சத்தம் கேட்டுட்டும், அப்பேற்பட்ட சத்தம். அப்படி தூதன்மார் எல்லாரும் என்ன பண்றா, ஜனக மகாராஜா ஸ்ரீராமருக்கு தான் ஸ்ரீ சீதா தேவி அப்படின்னு சங்கல்பம் பண்றா வசிஷ்ட முனிவருடைய, விஸ்வாமித்திரர் வசிஷ்டருடைய ஆஜ்ஞையினால, அவளுடைய அனுமதியினால சங்கல்பம் பண்றா. அதுக்கப்புறம் தசரத மகாராஜாவை தெரிவிக்கண்டாம வேகம் கூட்டிட்டு வாங்கோ, இந்த யாகம் பூர்த்தி ஆனதும் அடுத்த நாளைக்கு கல்யாணத்தினுடைய வேலையை பண்ணி தொடங்கலாம் அப்படின்னு சொல்லி தசரத மகாராஜாட்ட சொல்ல, அவெல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறா. ஆஹா, வசிஷ்டரும் விஸ்வாமித்திரரும் சம்மதம் சொல்லியிருக்காளே அப்படிங்கறதுனால ரொம்ப சந்தோஷம். அவ எல்லாரும் கிளம்புறா, எல்லாரையும் அன்னைக்கு ராத்திரி அந்த தூதர்கள் எல்லாம் நன்னா முஷ்டான போஜனம் கொடுத்து தங்க வச்சு சௌக்கியமா இருந்து திருப்பி அடுத்த நாளைக்கு கிளம்புறா. அங்க போய் ஜனக மகாராஜாவை ஆலிங்கனம் பண்ணி அவ சௌக்கியத்தை அந்த சக்கியத்தை திருடப்படுத்தினா. மேலும் இக்ஷ்வாகு வம்ச பரம்பரை அவ ரெண்டு பேரும் உட்காந்து யாகம் பூர்த்தியாச்சு. இக்ஷ்வாகு வம்ச பரம்பரையை பத்தி சொன்னா, தசரத மகாராஜாவுடைய பரம்பரையை பத்தி வசிஷ்டர் சொன்னா, குலகுரு அல்லவா வசிஷ்டர், அதனாலேயே அப்படி அங்க வந்து ரெண்டு பேரும் வலிச்சுண்டா இந்த பொண்ணை எங்களுடைய ஆத்துக்கு அப்படின்னு சொல்லி இன்னி ஒரு விண்ணப்பம் வச்சிருந்தா. ஸ்ரீராமருக்கும் ஸ்ரீ லக்ஷ்மணருக்கும் ஊர்மிளாதேவி, பரத சத்ருக்னாளுக்கு ஸ்ருதகீர்த்தி, மாண்டவி, இவா ரெண்டு பேரையும் தரணம் என்று விண்ணப்பிக்க கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி அங்க சீதா விவாக மகோத்சவம் பதிவிரதா மகாபாகா சாயோவானுகதாதவ இத்தித்வா பிராக்ஷிபத்ராஜா மந்திரபூதம் ஜலம் ததான்னு சீதா விவாக மகோத்சவம் நடந்தது. எல்லா நாலு குழந்தைகளுக்கும் விவாகம் நடந்தது. அதுக்கப்புறம் திருப்பி அயோத்தியாவுக்கு வீரராகவனாட்டமா சீதா சமேதமாக தம்பதியாக எல்லாரும் திரும்பி கிளம்பி அயோத்தியாவுக்கு வர வழியில பரசுராமருடைய சமாகமம் ஏற்பட்டது. பரசுராமர் வைஷ்ணவ தினத்தை வைத்து இதை வந்து ஞானேற்று, அதுக்கப்புறம் துந்த இந்தத்துக்கு வா, உன்னுடைய அந்த க்ஷத்ரிய தர்மத்தை நினைத்து பார்த்து யுத்தத்துக்கு வா என்றெல்லாம் சொல்லி ராமரை கோபப்படுத்தி, ராமரும் அந்த அம்பை எடுத்து ஒரு சத்தம் விட்டா அதுல எல்லாரும் மயங்கி பிரஜையாய் விழுந்துட்டா. அதுக்கப்புறம் இந்த அம்பை நான் விட்டேன்னா உங்களுடைய பிராணன் போயிடும், ஆனா விஸ்வாமித்திரனுடைய பந்து நீங்கள், அப்படி இருக்கிற நீங்கள் மரணம் அடையப்படாது, ஆனா உங்களுடைய சுதந்திர கதியை இல்லாம பண்றேன் என்றெல்லாம் சொல்லி, அப்போ பரசுராமர் திருப்பி ஸ்ரீராமர்கிட்ட சொல்றார், நமஸ்காரம் ஸ்ரீராமா, உங்களுடைய வீரியம் அப்பேற்பட்டது, என்னுடைய சுதந்திரமான கத்தியை நீங்க மட்டும் அதை மட்டும் இல்லாம பண்ணாதீங்கோ, ஏன்னா அது கஷ்யப முனிவருக்கு வேண்டி நான் இந்த பூமியை பூரா தானம் பண்ணப்ப இங்க வசிக்கப்படாது என்று கேட்டிருந்தா, அதனால நான் பூமியில ராத்திரி வசிக்கிறது இல்லை. அப்ப அந்த சுதந்திர கதி இல்லாம இருந்தா நான் என்ன பண்ணுவேன் தெரியலை. அதனால என்னுடைய நான் வந்து தபஸ் பண்ணி நிறைய புண்ணிய லோகங்கள் சம்பாதிச்சு வச்சிருக்கேன், அந்த புண்ணிய லோகங்களை நீங்க எடுத்துக்கோங்கோ என்று சொல்லி, நீங்கள் பானம் விட்டா அடுத்த க்ஷணம் நான் என்னுடைய தபசுக்காக நான் கிளம்பி விடுறேன் என்று சொல்ல, பானத்தை விடுறார். புண்ணிய லோகத்தை எல்லாம் ஸ்ரீராமர் தன்னுடைய வசத்துக்கு ஆக்கின்றாராம். அதுக்கப்புறம் பரசுராமரும் தன்னுடைய இருப்பிடமான மகேந்திர பர்வதத்துக்கு எழுந்தருளினார். மேலும் அயோத்தியாவுக்கு திருப்பி வரார். அவசான சர்க்கம் அயோத்தியா பட்டணத்துக்கு திருப்பி வரார். அங்க வந்து எல்லாருடைய உபச்சாரங்கள் எல்லாம் ஸ்வீகரணம் பண்ணிட்டு அவ சௌக்கியமா வாழ்ந்தா, அப்பாவ உபச்சாரம் பண்ணிட்டு இருந்தா. பரத சத்ருக்னால யுதாஜித்த மாதுலனான யுதாஜித்து கூட அனுப்பி வைத்தார் தசரத மகாராஜா. பாக்கி ஸ்ரீராமரும் லக்ஷ்மணும் தசரதரை நல்லா பார்த்துட்டு சீதா சமேதமாக சீதாதேவியும் ரொம்ப அனுகூலமா இருந்து பிரியமுள்ளவளாக இருந்து அவர் ரெண்டு தம்பதிகளும் சௌக்கியமா இருந்தார்கள் என்று சொல்லி யஷ்ணோத்யாதிதம் காவியம் பாலாக்கியம் ராம ஜன்மகம் பாத்திய சஞ்சலோ பக்தியா விபுக்த்வா போகானி ஹேப்சிதான் புத்திர பௌத்ராதிதம் பத்தியம் சர்வரோக நிவாரணம். சர்வரோக நிவாரணமாக்கும் இந்த பாலகாண்டம் சிரவணம் பண்றவாளுக்கு. இத்தனையும் நம்ம சிரவணம் பண்ணவும் இதெல்லாம் ஒரு சரித்திரம் கிடையாது, அதுக்குள்ள பல பல தத்துவங்கள் இருக்கு. அந்த தத்துவங்களும் இப்படி சரித்திரமா எடுத்துட்டாலும் நம்மளுக்கு மேன்மை நல்லதுதான், அதே மாதிரி தத்துவமா எடுத்துட்டாலும் நம்மளுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப பயன்படும். ஒரு மனிதனாக வந்து மர்த்திய சிக்ஷனார்த்தம் நம்மளுக்காகவே காட்டித்தரத்துக்கு, ஏன்னா ஏன் மனிதனுக்கு ஒரு அவசியம் இருக்கா, ராமாயணம் மாதிரி ஒரு கிரந்தம் நம்மளுக்கு அவசியம் இருக்கா கேட்டா கண்டிப்பாக இருக்கு. எதுக்குன்னா மனிதருக்கு என்ன பண்ணணும்னு தெரியறது இல்ல. கிம் கரணீயம் கிம் அகரணீயம் அப்படிங்கறது என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு மனிதனுக்கு தெரிய மாட்டேங்கிறது. அப்ப என்ன பண்றார், ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் யூஸ் பண்றா. என்ன பண்றா, நேர போவா பண்ணி பாப்பா, தப்பித்தா சரி வேற வழி எடுக்கிறோம், சரியாச்சா அந்த வழியே போறோம். இப்படி எல்லாம் தப்பு சரியாவதா எல்லாம் டெஸ்டிங் ஆகும் லைஃபே. அப்படிதான் மனிதருக்கு போறது. அப்போ இப்படியே டெஸ்ட் பண்ணி லாஸ்ட்ல சக்சஸ் எப்ப அடைவோம். அப்படி ஒரு சக்சஸ் தான் என்னது, பகவத் பாதம் அல்லவா. அந்த திருவடியை பெற்றதுதான் நம்மளுடைய சக்சஸ், வாழ்க்கையோட சக்சஸ். அப்போ அந்த சக்சஸ் அடையறதுக்கு நம்ம எப்பதான் நம்ம சேருவோம், நம்மளே ட்ரை பண்ணிட்டு இருந்தா. அதுக்குதான் மகான்கள் எல்லாம் வகுத்து தந்திருக்கா. ஸ்ரீராமரே பகவானே மகாவிஷ்ணுவே ஸ்ரீராமரா வந்து அவதாரம் பண்ணி நம்மளுக்கு காட்டி தந்துட்டாள் இப்படிதான் வாழணும் அப்படின்னு. இப்படி வாழ்ந்தா நிச்சயமாக தர்மம் ரக்ஷதி ரக்ஷிதா, தர்மம் உங்களை காப்பாத்தும் என்று விக்கிரமா இருக்க, தர்மோ விக்கிரமானா இருக்கக்கூடிய ஸ்ரீராமர் காட்டி தந்தாரு. அப்பேற்பட்ட பாலகாண்டம் குழந்தை பருவத்துல இருக்கக்கூடிய பாலகாண்டம் சிரவணம் பண்ணினா புத்திர பௌத்தாதிகளோட சௌக்கியமா இருக்கும், சர்வ ரோகமும் இல்லாம ஆகும். பத்னி புத்திராதி கலகம் எல்லாம் அதுல சண்டையெல்லாம் சண்டை சச்சரவெல்லாம் இருந்தா அதெல்லாம் நீங்கும். ராமாயணம் கேட்க கேட்க சிரவணம் பண்றதுதான் ரொம்ப உத்தமம். நீங்க பாராயணம் பண்றது கூட அடுத்ததுதான் நவரச பக்தியில சிரவணம் கீர்த்தனம் முதல்ல சிரவணம் தான் வருது. சிரவணம் பண்ணணும், மனசு நிறைய காதால கேட்டதுக்கு அப்புறம் பாராயணம் பண்ணணும், வாய் நிறைய பகவான் நாமம் சொல்லணும். அப்பேற்பட்ட ஸ்ரீராம சந்திர பிரபுடைய பாலகாண்டம் பூர்த்தி ஆயிற்று. இந்த ஸ்ரீராமருடைய பிரபாவம் ராமச்சந்திர மூர்த்தி அப்படிங்கிற ஒரு மூர்த்தி அந்த பக்கம் இருக்கட்டும், அதுக்கும் மேல ராம நாமம் அப்படிங்கறது அவ்வளவு பெரிய வைபவம். ஏன்னா ராமநாமம் அப்பேற்பட்ட ஒரு ருச்சி ராமநாமத்துக்கு உண்டு. அதை வந்து குடிங்கோ அப்படிங்கிறா, எப்படி பாகவதத்துல பிபத பாகவதம் ரசமாலயம் முகுரஹோ ரசிகா புவி பாவுகா, பாகவத்தை நழுவி விழுந்த பழம் அப்படிங்கிறா. சுக பிரம்மர்டேந்து நழுவி விழுந்த பழம் அப்படிங்கிற. அதே மாதிரி இங்க வந்து ராமாயணத்தை பிபத அப்படின்னு சொல்லல, அந்த ராமாயணத்துல இருக்கக்கூடிய ராமரை குடிங்கோ அப்படிங்கிற. அது எப்படி ராமரை குடிக்க முடியும் அப்படின்னா, ராமா அப்படிங்கிற நாமத்தை குடிங்கோ அப்படிங்கிறா. ஜன மரண பய சோக விதூரம் ஜன மரண பய சோக விதூரம் சகல சாஸ்திர நிகமாகம சாரம் சகல சாஸ்திர நிகமாகம ஆஷமீதம் சுத்த ఆశ్రమజీసన్ శుకశౌనక కౌశిక ముఖ పీతం శుద్ధ పరమహంస ఆశ్రమజీసన్ శుకశౌనక కౌశిక ముఖ పీతం పిబరే அப்படியே ராம நாமத்தை பிபரே குடியுங்கோ. இது வந்து ஏதோ ஒருத்தர் நீங்க குடியுங்கோ டெஸ்ட் பண்ணாம இல்ல, அவரே சாப்பிட்டு பார்த்து இப்ப ஒரு ஜிலேபி தரா. ஜிலேபி வந்து ஒருத்தர் சாப்பிடுறார், சாப்பிட்டதுக்கு அப்புறம் எப்படி இருக்கு அப்படின்னா தித்திப்பா இருக்கு. தித்திப்பு எப்படி இருக்க காட்டி தாங்கோலேன்னு அப்படின்னா காட்டி கொடுக்க முடியுமா? முடியாது. வாயில ஜிலேபி வச்சு கொடுத்து சாப்பிட்டு பார்த்து நீங்க உணர்ந்துக்கோங்கோ என்று சொல்லலாம். அதே மாதிரிதான் ராமநாமம். இப்ப நான் ராமநாமா ஜபம் பண்ணி அந்த தித்திப்பை அனுபவித்துட்டு இருக்கேன், அந்த அமிர்தத்தை கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னா இதை என்னால சொல்லதான் முடியும். ராமநாமம் ரொம்ப தித்திப்பானது, அமிர்தமானது, அது நாம ஜபம் பண்ணுங்கோன்னு சொல்லதான் முடியுமே தவிர, அந்த ராமநாமத்தை உங்க வாய்க்குள்ள போட்டு தரலாமே தவிர, சாப்பிட்டு நின்று பார்த்து அதை அனுபவிக்கின்றது ஒவ்வொருத்தரும் அவாவாளுடைய கடமை. அவாவாளுக்கு அது ஆனந்தம் வேணும் என்றால் நிச்சயமாக ராமநாமம் ஜபம் பண்ணணும் லோக க்ஷேமத்துக்காக. ராமநாமம் தித்திக்கும் அப்படின்னு புரந்தரதாசரே சொல்றார், ராமநாம பாயசக்கே கிருஷ்ணநாம சக்கரே. ராமநாமம் பாயசம், கிருஷ்ணநாமம் சர்க்கரை அப்படிங்கிறார். ராமநாமம் பாயசமா இருக்கும், பாயசம்னா கஷக்குமா? தித்திப்பா தானே இருக்கும். நிச்சயமாக ராமநாமம் சொல்ல சொல்ல சொல்ல மனது இன்பமாகும், மனது தெல்ல தெளிவாகும். வெண்ணெய் ஆட்டமா ரொம்ப சுத்தமான ஒரு இருப்பிடமாகும். அந்த மனம் அப்படிங்கிற இடத்துல பகவான் வந்து குடியிருப்பார். ஏன்னா உள்ளம் அப்படிங்கறதுதான் கோவில் பகவானுக்கு. க்ஷேத்ரஜ்ஞன் அல்லவோ சர்வேஸ்வரன். அந்த க்ஷேத்திரத்தை நன்கு பரிபாலனம் பண்ணி சுத்தமா வச்சுட்டோம்னா பகவான் இங்கதானே வந்து உட்கார போறார், வேற எங்க உட்கார போறார்? அப்ப நம்மளுடைய உள்ளத்தை சுத்தமா வைத்துக்கிறது நம்ம கையில இருக்கு. அதை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இந்த நம்ம கையில இருக்கிறது கூட ராமநாமம் பிடிச்சிருந்தாதான் நம்ம கையில. அந்த ராம நாமம் தான் சுத்தம் பண்ணும் ஒவ்வொரு தீமையான எண்ணங்கள், எல்லா கெட்ட குணங்களும் நீக்கி அந்த ராமருடைய அந்த குணங்கள் இருக்கே, அந்த குணங்கள் நம்மளுடைய மனசுக்குள்ள வரணும்னா ராமாயணம் கேட்க கேட்க கேட்க கேட்க, பாலகாண்டம் குழந்தையுடைய அந்த குணங்களையே இவ்வளோ பூரிப்பா இருந்தது. இதே மாதிரி பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், சுந்தரகாண்டம் இப்படி நிறைய காண்டங்கள் இருக்கே ராமாயணத்துல. அந்த காண்டங்கள் பூரா ராமாயணம் பரிபூர்ணமா 24,000 ஸ்லோகங்களும் கேட்க கேட்க கேட்க நம்மளுடைய உள்ள இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் வெளியில போகும். எப்படி ஒரு கதை கேட்டிருப்போமே, காக்கை வந்து ஒரு குடத்துல வெள்ளம் கொஞ்சோண்டுதான் இருந்தது, ஆனா அதுக்கு தாகிக்கிறது, அதுக்கு என்ன பண்றது, கல்லை போடுறார் உள்ள உள்ள, கல்லை கொக்கால எடுத்துட்டு கல்லை போட்டு போட்டு போட்டு ஜலத்தை மேலுக்கு வருத்தி அந்த ஜலத்தை குடிக்கிறார். இதே மாதிரிதான் நம்மளுடைய உள்ளமும், உள்ளத்துல அழுக்கு நிறைய இருக்கு. அழுக்கு எப்படி தூக்கி போடுறது அப்படின்னா, நிறைய நல்லதை போட்டோம்னா, பகவான் நாமத்தை உள்ள போட்டுட்டோம், பகவான் நாம கதையை உள்ள போட்டுட்டோம், சிரவணம் பண்ணியும் பாராயணம் பண்ணியும் சிந்தனம் பண்ணியும் நம்ம உள்ளுக நிறைய சத்குணங்கள் சத்கதைகள் உள்ள போக போக போக அழுக்கெல்லாம் வெளியில போயிடும். உள்ள இது மட்டும்தான் இருக்குமா? அந்த பகவானுடைய குணங்கள் கல்யாண குணங்கள் மட்டும்தான் இருக்கும். அது நம்ம உள்ள அது இருந்ததுன்னா நம்மளும் அதே மாதிரி பிரகாசம் அடையுவோம். நம்மளும் எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ராமர் ஆகலாம், ஒவ்வொருத்தருக்கும் சீதா பிராட்டி ஆகலாம். எப்படின்னா அவ தர்மம் எப்படி கடைபிடித்தா, எந்த கஷ்டகாலம் வந்தப்பழும் அந்த சந்தோஷத்தை மட்டும் கண்டண்டா. எதனால? தர்மத்தினால. தர்மம் காப்பாத்திட்டு அதே மாதிரி நம்மளையும் காப்பாத்தும். நிச்சயமா தர்மம் கடைபிடிக்கிறத கஷ்டங்கள் வரதான் செய்யும். ஒரு நாலு நல்ல காரியம் பண்ணினா அதுக்கு எதிர்ப்புகள் நிறைய வரதான் செய்யும். ஒருத்தருக்கு பைசா கொடுத்துருந்தோம்னா அதுக்குண்டான பல பிரச்சனைகள் வரதான் செய்யும். இப்படி நல்ல காரியம் பண்ணினாலே பிரச்சனைகள் இருக்கும். அப்ப கெட்ட காரியம் பண்றதுல பிரச்சனை இருக்குமா? கட்டா இருக்கும், ஆனா உடனடியா தெரியாது. ஏதோ நம்ம ஜெயிச்சிருக்கோம் அப்படின்னு தோணுமே தவிர பிற்காலத்துல ரொம்ப கொடூரமாக தண்டனையா வந்து சேரும் நம்மளுக்கு. அப்போ நல்ல காலத்து நல்ல காரியம் பண்றத தடைகள் இருக்கும், அந்த தடைகள் எல்லாம் நீங்கி வெற்றி அடைய வைக்கும் தர்மம் என்று சொல்லி இந்த பாலகாண்டன் அற்புதமான அந்த ராம சரித்திரத்தை நம்ம அனுபவித்தோம். இந்த அற்புதமான வாய்ப்பு தந்த வேத தர்ம சம்ரக்ஷண சபா அந்த அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய பணிவார்ந்த நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த அயோத்தியா நம்மளுக்கு 22 ஜான்வரி 22 ஜான்வரியில அந்த ராம ஜென்ம பூமிய திருப்பி புனருத்தாரணம் பண்ற மாதிரி அற்புதமான ஒரு வெற்றி நம்மளுக்கு எல்லாருக்குமே. ராமர் எங்க இருக்கார் கேட்டா அயோத்தியால இருக்கார் என்று நம்மளுக்கு காட்டி கொடுத்து விடலாம். பிரத்யட்சமா எல்லாருடைய உள்ளத்துல இருக்கார். ஆனா இப்போ கேள்விகள் நிறைய வருது இல்லவா, இப்ப மனுஷர் வராகம் மூர்த்தியா இருக்கார், அவரை காட்டித்தா சொன்னா எப்படி காட்டி கொடுக்க முடியுமா? முடியாதே, எல்லாரையும் இருக்கார் அப்படிங்கிற தத்துவம் தான் தெரிவிக்கிறது. ஆனா ஸ்ரீராமருடைய சரித்திரத்துல மட்டும் ஸ்ரீராமர் ஸ்ரீ லக்ஷ்மண ஸ்ரீ கிருஷ்ணர் இவ ரெண்டு பேருடையும் அவதாரம் பரிபூர்ணமான அவதாரம் என்று சொல்றா. எதுக்கு அப்படின்னா பிரத்யட்சமா நம்மளுக்கு காணவும் முடியாது அனுபவிக்கவும் முடியாது, இது ரெண்டும் ரொம்ப துர்லபம். அப்ப ஸ்ரீராமர் என்ன அயோத்தியால இருக்கார் அப்படின்னு காட்டி கொடுக்கலாமே. அயோத்தியா ராஜ்யம், நம்ம அயோத்தியா பத்தி நம்ம அவ்வளவு பாத்துட்டு வந்தோம். அந்த ராஜ்யத்தை புனருத்தாரணம் பண்ற ஒரு நல்ல வேளையில இந்த பாலகாண்டம் சொல்றதுக்குண்டான ஒரு அனுகிரகம் பகவத் கிருப்பை, ஸ்ரவணம் பண்றதுக்கும் பரம கிருப்பை உங்களுக்கும் இருக்கும். ஸ்ரவணம் பண்ண எல்லா பக்தாளுக்கும் அனந்த கோடி நமஸ்காரங்களை தெரிவித்து இந்த ஸ்ரீ ராமாயணத்தை அந்த ராமஜென்ம பூமியில இருக்கக்கூடிய அந்த அயோத்தியா அந்த அயோத்தியால இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுடைய பாதங்கள்லயே சமர்ப்பணம் பண்ணிட்டு இந்த பாலகாண்டத்தை பூர்த்தி பண்ணிக்கிறேன். ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம ஆஞ்சநேய சுவாமினஹ ஜெய். ராம நாமமே சொன்னாலங்கே வருவார் ஹனுமான், ராம நாமமே சொன்னாலங்கே வருவார் ஹனுமான், க்ஷேமங்கள் யாவையும் தருவான் ஸ்ரீராம பக்த ஹனுமான், க்ஷேமங்கள் யாவையும் தருவான் ஸ்ரீராம பக்த ஹனுமான், லங்கை வாழால் எரித்தவன் அந்த லங்காதிபனையை எரித்தவன், லங்கையை வாழால் எரித்தவன் அந்த லங்காதிபனையை எரித்தவன், அஞ்சனை ருதனவன் ராம் ஸ்ரீராம பக்த ஹனுமான், அஞ்சனை ருதனவன் ராம் ஸ்ரீராம பக்த ஹனுமான், ராம நாமமே சொன்னாலங்கே வருவார் ஹனுமான், க்ஷேமங்கள் யாவையும் தருவான் ஸ்ரீராம பக்த ஹனுமான், சஞ்சீவினி மலையை கொண்டு வந்தவன் சிரஞ்சீவி என்று பெயர் பெற்றவன், சஞ்சீவினி மலையை கொண்டு வந்தவன் சிரஞ்சீவி என்று பெயர் பெற்றவன், அஞ்சனை சுதனவன் ராம் ஸ்ரீராம பக்த ஹனுமான், அஞ்சனை சுதனவன் ராம் ஸ்ரீராம பக்த ஹனுமான், ராம நாமமே சொன்னாலங்கே வருவார் ஹனுமான், க்ஷேமங்கள் யாவையும் தருவான் ஸ்ரீராம பக்த ஹனுமான், ஸ்ரீராம பக்த ஹனுமான், ஸ்ரீராம பக்த ஹனுமான். ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் நியாயேன மார்க்கேண மகீ மகேஷாஹ கோபிராமணேபிய சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. காலே வர்ஷது பர்ஜன்யஹ பிருத்வீ சஸ்யசாலினி தேசோயம் க்ஷோபரஹிதஹ பிராமணா சந்து நிர்பயாஹ அபத்ரா புத்ரிணஸ்தந்து புத்ரிணஸ்தந்து பௌத்ரிணஹ அதனாசதனா சந்து ஜீவந்து சரதாம்சதம் சரிதம் ரகுநாதஸ்ய சதகோடி பிரவிஸ்தரம். ஏகைகமக்ஷரம் ப்ரோக்தம் மஹாபாதகநாசனம் ஷண்வன் ராமாயணம் பத்யா யஃ பாதம் பதமேவ வா சயாதி ப்ரஹ்மணா ஸ்தானம் ப்ரஹ்மணா பூஜ்யதே சதா ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயா பதயே நமஹ. என் மங்களம் சஹஸ்ராட்சே சர்வ தேவ நமஸ்கிருதே விருத்தநாசோ சமபவத் சத்தே பவது மங்களம். என் மங்களம் சுவர்ணஸ்ய விஹிதா கல்பயத் புரா அமிர்தம் ப்ராப்தயானஸ்ய சத்தே பவது மங்களம். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாத்மனே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம். அமிர்தோத்பாதனே தைத்யான் கிணதோ வஜ்ரதரஸ்யேத் அதிதர் மங்களம். பிராதா தத்தே பவது மங்களம். த்ரேன் விக்ரமான் பிரக்ரமதோ விஷ்ணோரமித தேஜதா யதாசீன் மங்களம். ராம தத்தே பவது மங்களம். ரிஷே சாகரா த்வீபா வேதா லோகா திசஸ்ததே மங்களானி மகாபாஹோ திஷந்து தவ சர்வதா. அபராத சஹஸ்ராணி க்ரியந்தே அர்ஹநிஷம் மயா தானி சர்வாணி ஹே தேவ க்ஷமஸ்வ புருஷோத்தமா. யதக்ஷர பதப்ரஷ்டம் மாத்ராஹீனம் து யத் பவேத் தத்ஸர்வம் க்ஷம்யதாம் தேவ நாராயண நமோஸ்துதே. விசர்க விந்து மாத்ராணி பதபாதாட்சராணி ச நியூனானி சாதிரிக்தானி க்ஷமஸ்வ புருஷோத்தமா. காயேன வாஜா மனசேந்திரேர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதி ஸ்வபாவாத் கரோம்யத்யத் சகலம் பரஸ்மை ஸ்ரீமன்நாராயணாயேதி சமர்ப்பயேதத். சர்வே பவந்து சுகினஹ, சர்வே சந்து நிராமயஹ, சர்வே பத்ராணி பஷ்யந்து, மா கஷ்சித் துக்க பாக் பவேத். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. சாந்தி சாந்தி சாந்தி. ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம. ஹரே ராம ஹரே ராம ராம ராம ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே. ஹரே ராம ஹரே ராம ராம ராம ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே. ஹரே ராம ஹரே ராம ராம ராம ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே. ஜானகீகாந்தஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம ஆஞ்சநேய ஸ்வாமினஹ. ஜெய் ஜெய் சீதாராம்.